மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, ஒன்ன மால இட தேடி வரும் நாளு எந்த நாளு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, ஒன்ன மால இட தேடி வரும் நாளு எந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. கனகமணி கொலுசு எம்மா, நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. இந்த மனசு நஞ்ச நிலந்தான் வந்து விழுந்த நல்ல வேதைதான், சந்திரனத்தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதைதான் சொந்த கதைதான். அங்கரச்சு பூசணும் எனக்கு முத்தையங்க எனக்கு மொத்தமும் உனக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மார இட தேடி வரும் நாளு எந்த நாளு. அந்த பூமரத்து மேலிருந்து புலம்பியது யாரு? கண்ணி மனசு வண்ணி கூறப்பட்டு சேல அம்மா கூட ஒரு மால வாங்கி வரும் வேளை பொண்ணு வாசமுள்ள சோல. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மால இட தேடி வரும் நாளு எந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன